ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரியே யோராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதஹ ஜானனஹ ஸ்ரீமதே நாராயண தாத்யார்ய மகாதேசிகாய நமஹ. நீளா துங்கஸ்தனகிரி தடீ சுப்த முத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரஸ் சித்த மத்யாபஜந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனி கடிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூஜ ஏவாஸ்து பூஜ. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவையினுடைய கடைசி பாசுரம் இது. இன்றைக்கு இந்த பாசுரத்திலே திருப்பாவையில் பிரதிபாத்தியமான விஷயம் எது, திருப்பாவையை யார் இயற்றினார், திருப்பாவை யாருடைய முகப்புக்காக ஏற்பட்டது, திருப்பாவையை பாடுபவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் முதலான கேள்விகளுக்கு இந்த பாசுரத்திலே விடை கிடைக்கிறது. திருப்பாவை பிரபந்தம் எந்த விஷயத்தை பற்றியது என்றால், இதோ மூன்று வரிகளிலே பதில். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை என்று. அதாவது ஆயர் சிறுமிகள் கண்ணனிடம் சென்று இறைஞ்சி அதாவது பிரார்த்தித்து பறை கொண்டார்கள், அதாவது புருஷார்த்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதை பற்றி இந்த திருப்பாவை பேசுகிறது. எப்படிப்பட்ட கண்ணனிடம் என்றால், வங்கக்கடல் கடைந்தவன் மாதவன் கேசவன். வங்கக்கடல் என்றால் எந்த கடலிலே கப்பல்கள் ஓடுகின்றனவோ அந்த கடலுக்கு வங்கக்கடல் என்று பெயர். கப்பல்கள் ஓடுகிற கடலை கடைந்து அமுதம் எடுத்தவன் அவன். அவனுக்கு மாதவன் என்றும் கேசவன் என்றும் பிரசித்தமான பெயர்கள் இருக்கின்றன. அவனிடம் சென்று இறைஞ்சிய ஆயர் சிறுமிகள் அவர்கள் எத்தகையவர் என்றால், திங்கள் திருமுகத்து சேழையார், அதாவது சந்திரன் போல வதனம் கொண்டவர்கள், அழகான ஆபரணங்களை அணிந்தவர்கள். ஏற்கனவே முதல் பாசுரத்திலே வந்ததல்லவா நேரிழையீர் என்று, அந்த சே இழையார்கள் தான் அவர்கள். அவர்கள் என்ன பண்ணினார்கள், சென்றார்கள், இறைஞ்சினார்கள், அவன் தந்த பறையை அதாவது புருஷார்த்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். இவ்வாறாக திருப்பாவியிலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்பதை அதன் கடைசி பாசுரத்திலே மூன்று வரிகளிலே சொல்லியாயிற்று. அடுத்ததாக திருப்பாவையை இயற்றியவர் யார் என்பதற்கான விடை ஒரே ஒரு வரியில் இப்பொழுது. அணி புதுவை பைங்கமல தண்டெறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன என்று. இயற்றியவள் கோதை. எந்த ஊர்க்காரி, யாருடைய மகள் என்றால், அணி புதுவை என்கிற வில்லிபுத்தூரை சேர்ந்தவள், பட்டர் பிரான் என்கிற பெரியாழ்வாரின் மகள். அவருக்கென்ன அடையாளம் என்றால், பத்மாக்ஷ மாலை அடையாளமாக அமைந்தது. பைங்கமல தன் தெரியல் அதை அணிந்து கொண்டிருக்கிறார் அவர், அந்த பட்டர் பிரான். அவருக்கு ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்றும் திருநாமம். அவருடைய திருமகளானவர் இந்த ஆண்டாள் என்கிற கோதை. அவள் இயற்றியது இந்த திருப்பாவை. பாசுரத்தினுடைய முதல் பாதி திருப்பாவையினுடைய விஷயத்தையும் அதை இயற்றியவரையும் வர்ணிப்பதிலே முடிந்தது. அடுத்த பாதி அதனுடைய ஆரம்பத்திலே திருப்பாவையினுடைய ஏற்றமும் அதனுடைய அளவும் பிறகு அதனுடைய பலனும் கூறப்படுகின்றன. சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே என்கிறது ஐந்தாம் வரி. இது இந்த திருப்பாவை பா மாலை சங்கத்தமிழ் மாலை, இது பாக்களினாலே தொடுத்த மாலை. பாடல்கள் சங்கத்தமிழ் என்னும் மொழியிலே இருப்பவை, அவை எண்ணிக்கையில் 30. கடைசியாக இதனை கற்று உரைப்பவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பதை 3 வரிகள் தெரிவிக்கின்றன. இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். திருப்பாவையை கற்று உரைப்பவர்கள் திருமாலின் மூலமாக திருவருள் பெற்று இன்புறுவார்கள். எத்தகைய திருமால் இவர்களுக்கு இப்படி பலனளிக்கிறார் என்று கேட்டால், 4 தோள்களை கொண்டவன், சிவந்த கண்களை கொண்டவன், அழகிய முகத்தை உடையவன், செல்வ திருமால் என்று அவனை பற்றி 4 அடைமொழிகள் இங்கே. அவனால் இவர்களுக்கு, அதாவது திருப்பாவையை அனுசந்திப்பவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று மறுபடியும் கேட்டால், எங்கும் சர்வத்திர அந்த திருவருள் கிடைக்கும், பகவானுடைய கிருபை கிடைக்கும். திருவருள் என்பதற்கு லக்ஷ்மியினுடைய கிருபை என்று கூட அர்த்தமாகும், அல்லது பகவானுடைய திரு சிறப்பு மிக்க அருள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். மேலும் அதன் விளைவாக இன்பமும் கிடைக்கும், திருவருள் பெற்று இன்புறுவர் என்று. எம்பாவாய் என்பதற்கு இங்கு 2 அர்த்தங்கள் பொருந்தும். எம்முடைய பாவையே என்று அழைப்பது ஒரு அர்த்தம். இந்த பலன்கள் யாவும் எமது பாவின் வாய், அதாவது பாசுரத்தின் மூலமாக கிடைக்கும் என்பது 2 அர்த்தம். சுருக்கமாக இப்போ 30 பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தாச்சு. இனி இந்த பாடலிலே இருக்கிற திருநாமங்களை காண்போம். மாதவன் கேசவன் என்று பிரசித்தமான 2 ஏற்கனவே திருப்பாவையிலே கூறியவை. கடல் கடைந்தவன் சதுர்புஜன் செங்கண்ணன் என்பவை இங்கு அடைமொழிகளாலே கிடைத்தவை, நேரடியாக பெயர் சொல்களாக இல்லை. இவற்றைத் தவிர திருமால் என்ற ஒரு திருநாமம் இருக்கிறதே, அதுவே இப்போது நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகப் போகிறது. திருமால் என்ற திருநாமத்தின் விசேஷார்த்தங்களை நாம் இப்போது கேட்கப் போகிறோம். நெடுமாலே என்று ஒரு பாசுரத்திலும், மாலே மணிவண்ணா என்று அதற்கடுத்த பாசுரத்திலும் மால் என்ற திருநாமம் ஏற்கனவே வந்தது. அவ்விடங்களிலே மால் என்பதற்கு பெரியோன் என்றும், ஆசிரித வியாமோகம் கொண்டவன் என்றும் அர்த்தங்களை ஏற்கனவே கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு திருமால் என்ற திருநாமத்தின் அர்த்தங்கள் அமையப் போகின்றன. யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மபிஹி என்று வியாச மகர்ஷி பெருமாளின் திருநாமங்களை அனுசந்திக்கும் போது அவற்றில் வெளிப்படுகிற பகவத் குணங்களையும், அவற்றை பண்டைய மகாத்மாக்கள் எப்படி கீர்த்தித்திருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து அனுசந்திக்க பிராப்தம் என்கிறார். இந்த ரீதியிலே திருமால் என்கிற திருநாமம் தெரிவிக்கிற பகவத் குணங்கள் எவை என்றால், 7 குணங்கள் இந்த ஒரு திருநாமத்திலிருந்து தெரிகின்றன. 1, அவன் சிறந்த மகாபுருஷன். மால் என்றால் பெரியோன் என்ற அர்த்தம். அதுதான் மகாபுருஷன். அவனுக்கு பெருமாள் என்ற பெயரே இந்த மகத்துவத்தால் வந்ததுதான். இரண்டு, அவன் ஆசிரித்தர்களிடம் வியாமோகம் கொண்டவன். மால் என்பதற்கு வியாமோகம் என்ற பெயர் அர்த்தம் உண்டு. மூன்று, அவன் லக்ஷ்மியிடம் மையல் கொண்டவன். நான்கு, அவன் லக்ஷ்மியினுடைய மையலுக்கு பாத்திரமானவன், அதாவது இவனிடம் லக்ஷ்மி மையல் கொண்டிருக்கிறாள். ஐந்து, அவன் லக்ஷ்மியாலே பெருமை பெற்றவன். திருவாலே மால் அவனுக்கு வந்ததாலே அவன் திருமால். ஆறு, அவன் லக்ஷ்மிக்கு பெருமை சேர்ப்பவன். திருவுக்கு மால் இவனிடமிருந்து வருவதாலே இவன் திருமால். கடைசியாக ஏழாவது, அவன் திருவுடன் சேர்ந்த மாலாகி திவ்ய தம்பதியாக நமக்கு தெய்வத்தம் ஆனவன். இந்த ஏழு பகவத் குணங்களும் திருமால் என்ற ஒரு திருநாமத்திலிருந்து எப்படி கிடைக்கின்றன என்பதை இப்போது ஒவ்வொன்றாக சுருக்கமாக கேட்போம். அதற்கு முன்பாக திரு என்பதற்கும் மால் என்பதற்கும் என்னென்ன அர்த்தங்கள் அகராதியிலே இருக்கின்றன என்பதை ஒரு தடவை பார்த்து விடுவோம். திரு என்பதற்கு மதிப்பு மிக்க, சிறப்பு மிக்க என்று ஒரு அர்த்தம் இன்றைக்கும் வழக்காற்றில் இருக்கிறது. மகாலட்சுமி என்று இன்னொரு அர்த்தம் திரு என்ற பதத்துக்கு. மால் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஆழ்வார்கள் கையாண்ட அர்த்தங்கள் நாலு. அளவில் பெரிய என்ற அர்த்தம் அவற்றில் முக்கியமானது. ஏனென்றால் இதே பாசுரத்திலே இரண்டு மால் வரை தோள் என்ற வரியிலே மால் வரை என்பதற்கு பெரிய மலை என்று அர்த்தமாகி அது பகவானுடைய தோளுக்கு உபமையாகிறது. மால் என்ற பதத்துக்கு இது தவிர மயக்கம், பெருமை, விஷ்ணு என்ற அர்த்தங்கள் அகராதிகளில் இருக்கின்றன. இதனாலே திருமால் என்பதற்கு என்னென்ன அர்த்தங்கள் கிடைக்கின்றன என்று பார்த்தால், முதலிலே திரு சிறப்பு மிக்க, மால் மகாபுருஷன் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. தஸ்ய வா ஏதஸ்ய மகதோ பூதஸ்ய என்று ஓர் உபனிஷத் மகதஹ என்கிற பதத்தாலே தெரிவிக்கிற கருத்து இது. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் என்று வியாச ஸ்லோகம் கூட மகத் என்ற பதத்தாலே அவன் மால் என்பதை தெரிவிக்கிறது. அடுத்து இரண்டாவது திருகுணம் ஆஸ்ரித வியாமோகம், அதாவது தன்னை சேர்ந்தவர்களிடம், தன்னை அடைந்தவர்களிடம் அதீதமான அபாரமான பிரீத்தி. பிரீத்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், அவன் அவர்கள் விஷயத்திலே பித்து பிடித்தவன் போல் அவ்வளவு பிரீத்தி வைக்கிறான். திருமாலை என்று ஒரு திவ்ய பிரபந்தம் இருக்கிறது, தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்தது. அதிலே இரண்டு வரிகள் இதை நன்றாக விளக்கும். இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றுமந்தோ பிறவியுள் பிணங்குமாரே என்ற வரிகள். அதற்கு முன் வரியிலே க்ஷத்திரபந்து என்பவனுடைய விருத்தாந்தத்தை கூறி அவன் மிகவும் பாபிஷ்டனாக கொடும்பாவியாக இருந்தானே, அப்படிப்பட்ட பாபிஷ்டர்களுக்கும் கூட கோவிந்த நாம சங்கீர்த்தன மாத்திரத்தினாலேயே இரக்கப்படுகிறான் பகவான் என்று. இதனாலேயே அவனை பித்தன் என்று கூட சொல்லலாம், அவ்வளவு வியாமோகம் அவனுக்கு என்று வர்ணிக்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். மூன்றாவதாக திருமால் என்பதற்கு அர்த்தம் பெரிய பிராட்டியாரோட மையல் கொண்டவன் என்று. இந்த மையல் கூட ஆஸ்ரித வியாமோகத்தினுடைய ஒரு பகுதிதான். மகாலட்சுமியும் ஆஸ்ரித வர்க்கத்திலே இருப்பதாலே, அதாவது பகவானை ஆசிரியத்தவர்களுக்குள்ளே அவள் பிரதானமாக இருப்பதாலே, அவளிடமும் விசேஷித்து வியாமோகம் கொள்ளுகிறான். அல்லி மலர் மகள் போகமயக்குகளாகியும் நிற்குமம்மான் என்று ஆழ்வாரும் கூட பகவானை பிராட்டியின் போகங்களிலே மயங்கிக் கிடப்பவன் என்று வர்ணிக்கிறார். இது இழுக்கு கிடையாது, நிக்ரஹாபிசந்தி நிவிருத்தியிலே தாத்பரியம் என்பார் தேசிகன். நமக்காக பரிந்து அவள் சிபாரிசு பண்ணும்போது அதை நிச்சயமாக அவன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்காக இந்த வியாமோகம் என்பது. இது ஒரு ரசோக்தி. இதை பிள்ளானும் கூட நிரதிசய சௌகுமாரிய சௌந்தர்யாதி கல்யாண குண பரிபூர்ணையாயிருந்த பெரிய பிராட்டியாரோடுள்ள அனவரத சம்ஸ்லேஷ ஜனித பிரீத்தியாலே அப்ரகிருதிங்கதனாய் என்று திருவாராயிரப்படியிலே வர்ணிக்கிறார். இந்த அர்த்தத்திலே அவன் திருமாலாக இருப்பதாலே நாம் எல்லோரும் பயனடைகிறோம். இதுவரை திருமால் என்பதற்கு சிறந்த மகாபுருஷன் என்றும், ஆசிரித்தர்களிடம் வியாமோகம் கொண்டவன் என்றும், மகாலட்சுமியிடம் மையல் கொண்டவன் என்றும் மூன்று அர்த்தங்களை கேட்டோம். நாலாவது அர்த்தம் லக்ஷ்மி தேவியின் மையலுக்கு பாத்திரமானவன் என்பது. திருவின் மாலை உடையவன் என்று அன்மொழித் தொகை. மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் என்ற திருவாய்மொழி வரிக்கு பிராட்டியும் பிச்சேறும்படியாக சௌந்தர்யம் மிக்கவன் என்று அர்த்தம் சொல்லுகிறது பகவத் விஷய கிரந்தம். போன அர்த்தத்தையும் இந்த அர்த்தத்தையும் சேர்த்து பார்த்தால் பகவானுக்கு பிராட்டியிடம் மையல் இருப்பதால் திருவிடம் மால் என்று அவனுக்கு திருமால் என்று பெயர். திருவுக்கு அவனிடம் மையல் இருப்பதால் திருவினுடைய மாலுக்கு விஷயமானவன் என்று அவனுக்கு திருமால் என்று பெயர். ஆக இருவருக்கும் பரஸ்பரம் மையல் இருக்கிறது. இப்பொழுது ஐந்தாவது அர்த்தம். மால் என்றால் பெருமை, திரு என்றால் மகாலட்சுமி. திருமால் என்றால் மகாலட்சுமியாலே பெருமை பெற்றவன் என்று அர்த்தம். திருவால் மால் இவனுக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஸ்பஷ்டமாக அப்ரமேயம் ஹி தத்தேஜோ யஸ்ய சா ஜனகாத்மஜா என்கிற ஸ்லோகம் இருக்கிறது. ஜனக குமாரி இருக்கிறாளே, அவளுக்கு கணவன் யாராயினும் அவனுடைய தேஜஸ் அளவிட முடியாததாக ஆகும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஏனென்றால் அவன் தேஜஸுக்கு காரணம் அவனுக்கு ஜனககுமாரியோடு ஏற்பட்ட சம்பந்தம். ராமனுக்கு வாய்த்த ஏற்றங்களுக்கு சீதையே காரணம் என்று தீர்மானம் இதிலே. இதே போல அதே ஸ்ரீமத் ராமாயணத்திலே இன்னொரு ஸ்லோகம், யஸ்ய சீதா பவேத் பார்யா யஞ்ச ஹ்ருஷ்டா பரிஷ்வஜயேத் அதிஜீவேத சர்வேஷு லோகேஷ்வபி புரந்தராத் அதிஜீவேத் சர்வேஷு லோகேஷ்வபி புரந்தராத். எவனுக்கு சீதை மனைவியோ, எவனை சீதை மகிழ்ச்சியுடன் அணைக்கிறாளோ, அவன் எல்லா லோகங்களிலும் இந்திரனைக் காட்டிலும் அதிகமாக பெருவாழ்ச்சி பெறுவான் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சீதையாலே ராமனுக்கு இந்த பெருவாழ்ச்சி கிடைத்திருக்கிறது. சீதையாலே ராமனுக்கு பெருமை என்பது போல மகாலட்சுமியாலே மகாவிஷ்ணுவுக்கு பெருமை. அதனால் அவனுக்கு திருமால் என்று பெயர். திருவாலே மால் பெற்றவன் என்று அர்த்தம். இதை ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்ற ஸ்தோத்திர காவியத்திலே பராசர பட்டர் நயத்தோடு விளக்குவார். அபங்கா பூயாம்சோ எதுபரி பரம் பிரம்ம சமபூத் என்று தாயாரினுடைய கடைக்கண் பார்வை நிறைய விழுந்து கொண்டே இருக்கிறது பெருமாள் மேலே. அப்படி இருப்பதால்தான் பெருமாள் பரம்பொருளாக இருக்கிறார் என்று ஒரே போடாக போடுகிறார் பட்டர். இதுவரை திருமால் என்பதற்கு ஐந்து அர்த்தங்களை கேட்டோம். சிறப்பு மிக்க மகாபுருஷன், மகான் பிரபுருவை புருஷா என்று வேதமே ஓதியபடியாலே இது முதன் முதலான அர்த்தமாக ஸ்புரிக்கிறது. அடுத்து இரண்டாவது அர்த்தம், திரு என்றால் மதிப்பு மிக்கவன், மால் என்றால் வியாமோகம் கொண்டவன் தன்னுடைய பக்தர்களிடம் என்று. மூன்றாவது, மகாலட்சுமியிடம் காதல் கிரக்கம் கொண்டவன். நாலாவது, மகாலட்சுமியினுடைய மையலுக்கு நிலமானவன். ஐந்தாவது, மகாலட்சுமியாலே பெருமை பெற்றவன். அடுத்ததாக ஆறாவது அர்த்தம் கேட்கப் போகிறோம், மகாலட்சுமிக்கே பெருமை சேர்ப்பவன் என்று. திருவுக்கு மால் தருவதால், மால் என்றால் பெருமை, திருவுக்கு மால் தருவதால் அவன் திருமால். கஸ்ரீஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய என்று ஆளவந்தார் கேட்கிறாரே, ஸ்ரீதேவிக்கும் ஸ்ரீயாக செல்வத்தின் தேவதைக்கும் செல்வமாக எவன் இருக்கிறான் என்றால் அவன்தான் திருமால். திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று ஒரு ஆழ்வார் சம்போதனம் பண்ணுகிறார். மும்மணி கோவையிலே சுவாமி தேசிகனும் நின் திரு தனக்கு நீ திருவாகி என்று விளக்கியிருக்கிறார். லோகத்திலே பொதுவாக ஒரு பழமொழி போல ஒரு மூதுரை இருக்கிறது, பர்த்தானாம பரம் பாரியா பூஷணம் பூஷணாதவி என்று. இந்த மூதுரைப்படி எல்லா பெண்டிர்களுக்குமே அவரவருடைய கணவன் மூலம் பெருமை ஏற்படுகிறது. ஆகையாலே மகாலட்சுமிக்கும் கூட மகாவிஷ்ணுவின் மூலம் பெருமை என்பதும் உண்டு. என்ன ஆயிற்று, இவளாலே அவனுக்கு பெருமை, அவராலே இவளுக்கு பெருமை என்று பரஸ்பரம் பெருமை சேர்த்துக் கொள்கிறார்கள். திருவாலே மால் பெற்றவன், திருவுக்கு மால் தருபவன் என்ற இரண்டு காரணங்களாலும் திருமால் என்பது மகாவிஷ்ணுவுக்கு பெயராகிறது. கடைசியாக இப்பொழுது ஏழாவது அர்த்தம், திருமால் என்றால் திருவுடன் சேர்ந்த மால் என்று. திரு மகாலட்சுமி, மால் மகாவிஷ்ணு, இவர்கள் இருவரும் சேர்ந்து திருவோடே சேர்ந்த மகாவிஷ்ணு என்பது. இந்த பதம் எப்படி இருக்கிறது என்றால் சீதாராமன் ராதா கிருஷ்ணன் என்ற பதங்கள் எல்லாம் போலே திருமால் என்பது வந்திருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணன் என்பது போலேதான் இதுவும். நமக்கு இந்த ஏழாவது அர்த்தம் மிக முக்கியமாகிறது. ஏனென்றால் அந்த சேர்த்தி நமக்கு மிகவும் உபயோகம். பிராட்டி முன்பே வைத்து சொல்ல வேண்டும் நம்முடைய பிரார்த்தனையை. அவள் முன்பே அவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற ஒரு கருத்து இதில் துணிக்கிறது. அவன் வெறும் மாலாக இல்லாமல் திருமாலாக இருக்கும் பொழுது நமக்கு அதனால் பயன் அதிகம். இதுவரை திருமால் என்கிற திருநாமத்துக்கு ஏழு சகஜமான இயல்பான அர்த்தங்களை கேட்டோம். இந்த திருமால் என்கிற திருநாமத்தை கோதையின் தந்தையான பட்டர்பிரான் என்று கோதையே இந்த பாசுரத்திலே சொல்லுகிற பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே அடிக்கடி கையாளுகிறார். சில திருநாமங்கள் பெரியாழ்வார் திருமொழியிலே அதிகமாக வருகின்றன, கண்ணன் என்கிற திருநாமம், நாரணன் என்கிற திருநாமம் முதலியவை. அவற்றுக்கெல்லாம் அடுத்தபடியாக திருமால் என்கிற திருநாமத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறார், கையாளுகிறார் பெரியாழ்வார். எல்லாவற்றிலும் தன்னுடைய தந்தையான பெரியாழ்வாரையே பின்பற்றுபவளும் அப்படி பின்பற்றுவதையே தனக்கு பெருமையாக கூறிக்கொள்ளுபவளுமான ஆண்டாள் இந்த விஷயத்திலும், அதாவது திருமால் என்கிற திருநாமத்தை கையாளுவதிலும் தன் தந்தையான பெரியாழ்வாரையே பின்பற்றியிருக்கிறாள். அந்த திருமாலாலே எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் திருப்பாவையை நன்றாக உரைப்பவர்கள். தப்பாமே உரைக்க வேண்டும். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமையே இங்கி பரிசு உரைப்பா திருமாலின் திருவருள் பெற்று எங்கும் திருவருளால் இன்புறுவர் என்று பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.